பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட, எனக்கு தாய்மடி கிடைக்குமா, பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, ஆசாவே வருத்தமா. சோகத்தை சொன்னேன், யாரது போறது மனசுக்குள்ள கா